நம்ம உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுல எல்லாருமே போட்டி போட்டு களத்துல இறங்குவோம். கடைசியில ஜெயிக்கிறது யாருன்னு பார்த்தா லாஸ்டா ஃபர்ஸ்டா வந்தவனா. ஆனா இன்னைக்குமே இந்த உலகம் ஃபர்ஸ்டா வர லாஸ்ட் பர்சனை ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல, லாஸ்டா வர ஃபர்ஸ்ட் பர்சனை தான் ஞாபகம் வச்சுக்கிறது. இதனால் தாங்கள் சொல்ல வரும் கருத்து என்ன மகாராணி? இப்படி நான் வளர்றதுக்கு முக்கிய காரணம் அழகான, அறிவான, அடக்கமான, எல்லாமுமான, புத்திசாலியான சந்தியாங்கிற பேரை எனக்கு வச்சிருக்கிறதுனால தான். வாரத்துல ஏழு நாள் அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்ப பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்னமோ செய்யறோம். அதுக்கு பதில் இந்த ஏழு ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்களேன். அதிக ரத்த அழுத்தம், சர்க்கரை, கொலஸ்ட்ரால், தொந்தி, இந்த பிரச்சனைகள் எல்லாம் போகும். முக்கியமா குரட்ட சத்தம் நீங்கும், முடி நல்லா வளரும், இளநிற நீங்கும், எப்போதும் நம்ம பாக்குறதுக்கு சுறுசுறுப்பாவே இருப்போம், ரத்த சோகை நீங்கி ரத்தம் அதிகரிக்கும், சைனஸ், ஆஸ்துமா, நரம்பு தளர்ச்சி, தோல் வியாதி போன்ற நோய்களும் குணப்படுத்தும். புற்றுநோய்க்கு ஒரு நல்ல மருந்துங்க இந்த அருகம்புல் ஜூஸ். ஒரு மிகப்பெரிய விஷயம், கர்ப்பப்பை கோளாறுகள் நீங்கும், மலச்சிக்கல், மூட்டு வலியும் நீங்கும். நம்பர் 2, செவ்வாய்க்கிழமை சீரகம். ரெண்டு டம்ளர் தண்ணியில ஒரு சிட்டிகை சீரகம் சேர்த்து கொதிக்க வச்சு அது ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம டெய்லி சாப்பிட்டு வந்தோம் வச்சுக்கோங்களேன், ரத்தம் அதிகரிக்கும். அதே நேரத்துல அந்த ரத்தம் சுத்திகரிக்கப்படும். இளநர நீங்கறதோடு மட்டுமல்லாம கண்ணெரிச்சல், வயிறு எரிச்சல் இதெல்லாம் கூட நீங்கும். வாய் துர்நாற்றம், பற்சிதைவு அதுவும் நீங்கும். ரத்தம் மூலம் வயிற்று வலி, இருமல், விக்கல் இதெல்லாம் அறவே போகும்னு வச்சுக்கோங்களேன், பித்தம் போகும், அஜீரணம் நீங்கும். நம்பர் 3, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது ஆனா செம்பருத்தி கிடைச்சிருக்கே. ரெண்டு செம்பருத்தி பூ, ரெண்டு டீஸ்பூன் பனவெல்லாம், ஒரு ஏலக்காய், ரெண்டு டம்ளர் தண்ணீர்ல கொதிக்க வச்சு அது ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி குடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கு கர்ப்பப்பை நல்ல வலு பெறும். மாதவிடாய் கோளாறு, வயிற்றுப்புண், வாய்ப்புண், நீர் சுருக்கு, இதய நோய் போன்றவைகள் நீங்கும். முகம் நல்ல பொலிவு பெறும். ரத்த விருத்தி, ரத்த சுத்திகரிப்பு அதிகரிக்கும். உடல் பளபளப்பாகும். தலைமுடி உதிர்றது நீங்கி முடி நல்லா வளரும். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல், நல்லா காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் கால் டம்ளர், ரெண்டு ஸ்பூன் பனவெல்லாம், ஒரு ஏலக்காய் சேர்த்து அரைச்சு ஒரு டம்ளர் அளவு குடிக்கணும். அஜீரணம், பித்தம், அது மட்டும் இல்லாம இளநரையும் மறையும். இதய பலவீனம், அளவுக்கு அதிகமா தாகம் ஏற்படுறது இல்லனா நாக்கு வறட்சி ஆகுறது, மயக்கம், வயிற்றுப்போக்கு, வாந்தி, தலை சுற்றல், நெஞ்சு எரிச்சல், வாயில எச்சில் அதிகமா சுரக்கிறது, அப்புறம் எது சாப்பிட்டாலும் நமக்கு நாக்குல டேஸ்டே தெரியாது, இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இந்த கொத்தமல்லி ஜூஸ் தான். நம்பர் 5, வெள்ளின்னு சொன்னதுமே கள்ளி மாதிரி நீங்க சிரிக்கிறது எனக்கு புரியுது. உங்களுக்கு சொல்லிக் கொள்றது என்னன்னா வெள்ளிக்கிழமை கேரட் ஜூஸ், ஒரு கேரட், உள்ளங்காய் அளவு, ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல், நல்லா காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் கால் டம்ளர், ரெண்டு ஸ்பூன் பனவெல்லாம், ஒரு ஏலக்காய் சேர்த்து அரைச்சு ஒரு டம்ளர் அளவு குடிச்சிட்டு வந்தோம்னா ரத்தத்துல சிவப்பணுக்கள் இது அதிகரிக்கும். ஆண் பெண்ணுக்கு ஏற்படுற மலட்டு தன்மையை சரி செய்யும். கண் பார்வை நல்லா தெளிவா தெரியும். இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் சரியாகும். வயிற்றுல இருக்கிற கற்கள் குறையும். மஞ்சள் காமால சீக்கிரமா குணமாக கேரட் ஜூஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பர் 6, சனி நீராடு. சனிக்கிழமை நீராடுறது மட்டும் இல்ல, கரும்பு ஜூஸ். அடுத்ததா நம்ம அன்றாடம் பருகக்கூடிய கரும்பு ஜூஸ். உடல்ல உள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் பெற்றது இஞ்சி, எலுமிச்சை, ஐஸ் சேர்க்காத கரும்பு ஜூஸ். இதை டெய்லியும் ஒரு டம்ளர் அளவு நம்ம குடிக்கணும். அப்படி குடிக்கிற பட்சத்துல கழிவுகள்ல ஏற்படுற துர்நாற்றம் போகும், மலச்சிக்கல் தீரும், காமால வராம தடுக்கும். முக்கியமா உடல் பருமன் தொப்ப குறையும். நம்பர் 7, ஞாயிற்றுக்கிழமைனாலே இலசுகளுக்கெல்லாம் கொண்டாட்டம் தான். இலசுகளே கொண்டாடுறது மட்டும் இல்ல, இளநீரும் சேர்ந்து குடிங்க. கடைசியா ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்தாச்சு. பொதுவா ஞாயிற்றுக்கிழமைனாலே எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடறதுதான் வழக்கம். ஆனா ஞாயிற்றுக்கிழமைகள்ல இளநீர் நம்ம அதிகமா குடிக்கணும். ஒரு டம்ளர் இளநீர்ல ஒரு சிட்டிகை உப்பு போட்டு குடிக்கணும். உடல் வெப்பத்தை தணிக்கிறதோடு மட்டுமல்லாம ரத்த குழாயில தேங்கி இருக்கிற அடைப்புகளை நீக்கும். இன்சுலின் சரியான அளவு சுரக்கிறதுக்கு இது உதவி செய்யும். வாதம், பித்தம், கபத்தை நீக்கும். குழந்தை பேருக்கு முக்கிய தடையா இருக்கிற இந்த விந்துவோடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும். குடல் புழுக்களை அழிக்கும். பொட்டாசியம், சோடியம், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, செம்பு, கந்தகம், குளோரைட் போன்ற தாதுக்கள் இந்த இளநீர்ல இருக்கிறதுனால ஜீரண சக்தியை அதிகரிக்கும். மாதவிடாய் பிரச்சனையில பெண்களுக்கு அதிகமா அடிவயிறு வலிக்கும் இல்லையா, அந்த நேரத்துல இளநீரை சாப்பிடுற பட்சத்துல அது முற்றிலுமா நீங்கும். சிறுநீரக கல் கோளாறு இருக்கிறவங்க இளநீரை சாப்பிட்டு வந்தாங்கன்னா சிறுநீரகத்தை அது சுத்திகரிக்கும். முக்கியமா சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது.